மருதமல அடிவார் அருள்குமர அவதார ஒப்பனகார வீதியிலே சொப்பன சுந்தரி போராளே பொன்னி மனசு கெட்டு போச்சு கண்ணுக்குள்ளே காதலாச்சு உக்காட்டத்து பப்பாட்டமே சுத்தி விட்ட பம்பரமே அருள் கிட்ட அருள் வாக்கு கேளு பிலமெட்டு சப்பரமே போட்டு வச்ச மத்தளமே காதல் நான் ரொம்ப ரொம்ப போரு அவிநாசி அம்மணியே என்ற வேச்ச மீற வேணா கண்ண பார்த்து கலர பார்த்து காதல்னு நம்ப வேணா குய் அ குய் அ குப்பிரது குப்பா குயாலோ நானா பொன்னி இந்த காதல் ரொம்ப தொல்ல பொன்னி அருள் சொன்னா அந்த வாக்கு வலிக்கும் கேளு பொன்னி போட்டு வச்ச மத்தளமே காதல் நான் ரொம்ப ரொம்ப போறேன் அவிநாசி